என்ன என்ன என்ன என்ன உந்தன் கண்கள் கேட்பதென்ன, என்ன என்ன என்ன என்னில் வெக்கம் பூப்பதென்ன, தொட்டதென்ன இட்டதென்ன இனிய முத்தம் என்னும் இதை சுட்டதென்ன, என்ன என்ன என்னும் என்ன திரடும் இந்த புன்னகையின் திட்டம் என்ன, என்ன என்ன என்ன என்ன கண்கள் கேட்பதென்ன, என்ன என்ன என்ன என்ன என்னில் வெட்கம் பூப்பதென்ன. அலை பாய விட்டதென்ன, எந்த கண்கள் உன்னை கண்டு சுக்குதென்ன, உன்னை கண்டு சுக்குதென்ன, தடை மீறி கட்டதென்ன, எந்த நெஞ்சம் சத்தம் இன்றி விக்குதென்ன, சத்தம் இன்றி விக்குதென்ன, கொஞ்சி கொஞ்சி பேசுகின்றாய், மோகங்கள் தந்தாய் தள்ளி செல்கின்றாய், கெஞ்சி கெஞ்சி வேண்டுகின்றாய், வாடிக்கை என்றாய் வாட்டங்கள் தந்தாய், உன்னை எடுத்து எடுத்து உயிரில் தொடுத்து கவிதை படிப்பேன், என்ன என்ன என்ன என்ன உந்தன் கண்கள் கேட்பதென்ன, என்ன என்ன என்ன என்ன உன்னில் வெட்கம் பூப்பதென்ன. கண்டு உச்சு கொட்டும் சிந்தனைகள், உச்சு கொட்டும் சிந்தனைகள், என்னை என்னை மீறுகின்றாய், தப்பு செய்கின்றாய், தப்பிச் செல்கின்றாய், கண்ணால் கண்ணை கீறுகின்றாய், காயங்கள் தந்தாய் மாயங்கள் தான், உன்னை எடுத்து எடுத்து உயிரில் தொடுத்து கவிதை படிப்பே, என்ன என்ன என்ன என்ன உந்தன் கண்கள் கேட்பதென்ன, என்ன வெக்கம் பூப்பதென்ன, தொட்டதென்ன இட்டதென்ன இனிய முத்தம் என்னும் உயிரை சுட்டதென்ன, என்ன என்ன என்னும் என்ன திரடும் இந்த புன்னகையின் திட்டம் என்ன.